key, D major. Time signature 2/4. BPM 76. Song Purumanam. Love ballad. தினசரி உன்னை பார்க்கவே திருடிய நெஞ்சை மீட்கவே உன் வீட்டை தேடவா உறங்காமல் தேயவா தினம் மனம்.